എല്ലാവർക്കും നമസ്കാരം. രാമാനുജദയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമത് വെങ്കടനാതാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം. ദശാവതാര സ്തോത്രത്തില് എട്ടാവത് ശ്ലോകം. ഇന്ന ശ്ലോകത്തിനാല് രാമാവതാരത്തുടേ പെരുമയെ സ്വാമി ദേശികൻ സാധിക്കുക. പാരാവാര പയോ വിശോഷണ കല പാരീന കാലാനല ജ്വാലാജാല വിഹാരഹാരി വിശിക വ്യാപാര ഘോരക്രമ സർവാവസ്ഥ സകൃത് പ്രപന്ന ജനത സംരക്ഷണൈകവ്രതീ ധർമ്മോ വിഗ്രഹവാന് അധർമ്മ വിരതിം ധൻവീസ തൻവീന്തന പാരാവാര പയോ വിശോഷണ കല പാരീണ കാലാനല ജ്വാലാജാല വിഹാരഹാര വിശിക വ്യാപാര ഘോരക്രമ സർവാവസ്ഥ സകൃത് പ്രപന്ന ജനത സംരക്ഷണൈകവ്രതീ ധർമ്മോ വിഗ്രഹവാ നധർമ്മ വിരതിം ധൻവീ സതൻവീ തനഹം. ரொம்ப அழகான ஸ்லோகம். எம்பெருமான் மனத்து கிணியான இருக்கக்கூடிய ராமனை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. பாராவார பயஹா, அந்த பார்க்கடலோட தன் நீரை விசோஷன கலா, அந்த வற்ற செய்யக்கூடிய அந்த கலையில பாரீன காலானல வல்லமையுடையதாக இருக்கக்கூடிய கால அனல பிரளய காலத்து அக்னியை போல ஜுவாலாஜால ஜுவாலை கூட்டத்தின் ஹார விகார விளையாட்டு வெல்வதாயுள்ள அந்த விஷிக வியாபார அந்த அம்புகளின் செயல்களாலே கோரக்கிரமாக கொடிய ஒரு முறையுடையவனாக சர்வாவஸ்த சக்ருத் பிரபன்ன ஜனதா, எந்த நிலையிலையா இருக்கட்டும் ஒரே ஒரு முறை சக்ருத் பிரபன்ன ஒரே ஒரு முறை சரணடைந்தாலும் ஜனதா அந்த சேத்தன கூட்டத்தை சம்ரக்ஷண ஏகவிரதி, அந்த சேத்தன கூட்டத்தை காத்தே ஆக வேண்டும்ன்ற முக்கியத்தை விஷயத்தை முக்கியமான விரதமாக கொண்டு விக்கிரகவான் உருவம் எடுத்து வந்திருக்கக்கூடிய தர்மஹா தர்மமாயுள்ள தன்வி ஒப்பற்ற வில்லாளனான சகா அந்த ராமபிரான் நகா நமக்கு அதர்ம விரத்தியும் தன்வீத அதர்மத்தை ஒழிக்கக்கூடிய அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பதார்த்தம். இது ராமாவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். ராமாவதாரம் எல்லாரும் எடுத்துட்டு இருக்க ஒரே அவதாரம். அந்த அவதாரத்தை பற்றி இன்னி பர்யந்தம் யாராலையும் இழிவாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாத ஒரு அவதாரம்னா எம்பெருமானுடைய அந்த அவதாரம். வேதம் என்ன சொல்லித்தோ அதன்படி வாழ்ந்து காட்டியவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா. வேதம் ராமாயணமாக அவதரிச்சது, எம்பெருமான் ராமனாக அவதரித்தான். அப்படி அவதரித்து ஆத்மானம் மானுஷம் பண்ணியன்னு வாழ்ந்து காட்டி நமக்கெல்லாம் இப்படித்தான் வாழணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஏன்னா இது ஒரு இந்த அவதாரம் ஒரு ஆதர்ச புருஷ அவதாரம், இந்த அவதாரம் இப்படித்தான் வாழணும் ஜனங்கள் அப்படின்றதுக்காக எடுத்துக்கொண்ட ஒரு அவதாரம் இது. அதுவும் ஆழ்வார் சாதிக்கிறப்போ கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றின்றதே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுலேன். அழகான பாசுரம். இந்த இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் இன்னும் வேற எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தால் எம்பெருமான விஷயத்திலேயே அந்த மாதிரி அவதாரங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட அவதாரம் சக்கரவர்த்தி திருமணனுடைய அவதாரம். அதுவும் இந்த மாதிரி ஒரு அவதாரம் எதற்காக எடுத்தார் எம்பெருமான் அப்படின்னா, மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ சரி அப்புறமும் தர்மம் சர இந்த மாதிரிலாம் வேத வாக்கியங்கள் இருக்கிறப்போ இந்த வேத வாக்கியங்கள் படி ஜனங்கள் நடக்கணும். மாத்ரு தேவோபவ இல்லையா, கம்பன் அழகா வர்ணிக்கிறான், மன்னன் இட்ட பணி என்றால் நின் பணி மறுப்பேனா அப்படின்னா ராமன். வெறும் அப்பா சொல்றாரு அப்பா சொல்றாரு சொல்றியே, நீ சொன்னா நான் வந்து மாட்டேன்னா சொல்ல போறேன், நீயே என்ன காட்டுக்கு போன்னு சொல்லாம ஏன் அப்பா சொன்னார்னு சேர்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மாத்ரு தேவோபவ. கைகேயின் இடத்துல இப்படி ஒரு வாத்சல்யத்தோட இந்த வார்த்தையை சொன்னவன் கோசலை என்ன சொல்றா, மாத்ரு தேவோபவன் வேதத்துல சொல்லியிருக்கு, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ கோசல தேசத்தோட வந்தேன். அயோத்தி தேசத்தை வேணா பரதன் ஆண்டுகிட்டோம், கோசல தேசம் உனக்கு சொந்தமானது, நீ வேணா அந்த தேசத்துக்கு ராஜாவா இருந்துட்டு போய், இது நான் சொல்றேன், இது என்னுடைய சொத்து அப்படின்னு. அப்போ என்ன மாதிரி வார்த்தை ராமன் வாயிலேந்து வருது பாருங்க. ரிஷி சொல்றார், துவயா மயா சீதையா லக்ஷ்மணேனச்ச சுமித்ரையா பித்ருவாக்கிய நியோக்தவியம் ஏஷ தர்ம சனாதனா. யாரா இருக்கட்டும் பித்ருவாக்கிய நியோக்தவியம், இந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணியே ஆகணும். ஏஷ தர்ம சனாதனா, இதுதான் தொன்று தொட்டு வர வழக்கம்னு எம்பெருமான் கோசலைக்கு எடுத்து சொல்றேன். அதாவது பித்ருவாக்கிய பரிபாலனம் பாருங்க, அவரை மாதிரி ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம் இன்னைக்கு லோகத்துல யாராலையும் பண்ண முடியாது இல்லையா. வால்மீகியே சொல்றார், பக்ஷேயம் விஷமபீன் மத்தியேயம் அபிச்சாரணவே நியுக்தா குருணா பித்ரான்னர். நான் விஷத்தை கூட குடிக்க தயாரா இருக்கேன் இல்லையா, கடலுக்கு நடுவில் கூட போய் நிக்கிற தயாரா இருக்கேன். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணா கிரியேட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னார். அப்படி ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம் இல்லையா. ஏகபத்னி விரதம், அதுவும் பெரியவாள்லாம் அழகா சொல்ற ஒரு வார்த்தை, சீதா விவாகம், சீதா விவாக கட்டத்தை சேவிச்சால் கல்யாணம் ஆகாதவாள்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவான். அது ஏன் அந்த மாதிரி சொன்னா அப்படின்னா, வெறும் கல்யாணம்ன்றது அங்க விசேஷம் கிடையாது, ராமனை போல ஏகபத்னி விரதனா ஒரு மாப்பிள்ள கிடைப்பான்ற ஒரு காரணத்துக்காக இல்லையா. நம்மையே நினைச்சிட்டு இருக்க ஒரு மனைவியோ இல்ல மனைவியே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவனோ கிடைப்பாள் அப்படின்றதுக்காகத்தான் சீதா கல்யாணத்தையும். அதுவும் ஏன் ஏன் அந்த மாதிரி ஒரு கட்டத்தை சேவிக்கணும்னா இல்லையா, சவ சகதர்மச்சரி தவ பிரதீச்சை செய்யணும் பாணிங்கிருஷோ பாணினான்னு சொன்னதுனால, சகதர்மச்சரி இவனுக்கு அவதான் துணை, அவனுக்கு அவளுக்கு இவன் தான் துணை. அந்த மாதிரி நமக்கும் மனைவியோ இல்லை கணவன்மார்களோ அத மாதிரி வாய்ப்பார்கள்ன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி சீதா விவாகத்தை சேவிக்க சொல்றது. நன்னா பாருங்கோ இல்லையா, அன்னு சராச்சரங்களை வைகுந்தத்துக்கு ஏத்தின்னு சொன்னார் ஆழ்வார். அதே மாதிரி எல்லாரையும், ஏன்னா அந்த சராச்சரங்களுக்கும் சரணாகத்தியை கொடுக்கறதுக்காகத்தான் சரணாகத வத்சலனாகவே அவன் அவதரிச்சான். சரி, சரணாகத வத்சலனா அவதரிச்சான்றதுக்காக அதர்ம மார்க்கத்துல போல, என்னைக்குமே தர்ம மார்க்கத்திலேயே இருந்தான் இல்லையா. ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்திய பராக்கிரமஹா ராஜா சர்வசிய லோகசிய தேவானாம் மகவான் இவ. யாரா இருக்கட்டும் ராமன் தர்மத்தையே கடைபிடிச்சான் எந்த நிலையிலையும் சரி இல்லையா. அதனாலதான் ராமனை தேடி எல்லோரும் வந்தார். கம்பன் அழகா சொல்றான், அவன் ராமன் பகைவர்களை அழிக்கவில்லை, பகைவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பகைமை உணர்வை அழித்தான்னு சொன்னான் இல்லையா. யாரையும் அவன் வந்து அழிக்கணும்னு நினைக்கவே இல்லை கடைசி பர்யந்தம் சக்கரவர்த்தி திருமகன். இதை கம்பன் ஒரு இடத்துல சொல்லும்போது தர்ம தேவதையாகவே அவன் இருந்தான்றத சாதாரண தசரதனை பார்த்து வசிஷ்டர் சொல்றாராம், தசரதா உன் பையன் சாதாரண நினைச்சிருக்கியா, அவன் சாட்சாத் எம்பெருமான். எங்க புறத்து நாம் ஒரு பொருள் இனிப்பு கழுவ தேனோ அறத்தின் மூர்த்தி வந்து அவதரித்தான் என்பதால், தர்மத்தினுடைய மூர்த்தி யார் இருக்கானோ அங்க எம்பெருமான் நாராயணன், அவனே வந்து உனக்கு மைந்தனாக அவதரித்தான்னு சொல்றான். அந்த அளவுக்கு ராமன் எம்பெருமான் தர்மவானாகவே வாழ்ந்தான்றத்துக்கு ஏகப்பட்ட ஒரு பிரமாணங்கள் இருக்கு இல்லையா. ராமனை பத்தி பேசிட்டு இருந்தால் இன்னைக்கெல்லாம் பேசிட்டே இருக்கலாம். அது யார் இடத்துல பழகும் போதும் சரி இல்லையா, ஒரு சாதாரண ஒரு வேடுவ குலத்து தலைவனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வானர குலத்து தலைவனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அரக்கர் குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவன் அப்படியே பழகனா இல்லையா, ஒரே மாதிரியான எண்ணத்தோட எல்லாரிடத்திலயும் பழகனா. இதுதான் எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். மற்ற அவதாரங்கள்ல இல்லாத ஒரு ஏற்றம் எங்க இருக்குன்னா, எம்பெருமானுக்கு இந்த இடத்துல ராமாவதாரத்துல ஒரு ஏற்றம் இருக்கு இல்லையா. குகனோடு ஐவரானோம், சுக்ரீவனோடு அறுவரானோம், நின்னோடு எழுவரானோம்னு சொன்னார் விபீஷணன் பார்த்து இல்லையா. இது கம்பராமாயணத்துல வர வார்த்தை. விபீஷணன் அரக்கனா இருந்தால் கூட அவனுக்கும் அடைக்கலம் கொடுத்தார். சுக்ரீவன் தயங்கி நிக்கிறப்போ தயவு செய்து விபீஷணனை போய் பார்த்து அவனை உள்ள அழிச்சுட்டு வான்னு, அவனை போய் அழிச்சுட்டு வந்துட்டு கூட அவன் பக்கத்துல ராவணன் இருந்தான்னா அவனை அழிச்சுட்டு வராம நீ வந்துடாத, ராவணனா இருந்தால் கூட அவனுக்கும் நான் அபயத்தை கொடுத்துட்டேன் இல்லையா, அபயம் சர்வபூதேபியா, அவனுக்கும் நான் அபயத்தை கொடுத்துட்டேன்னு சொல்றான் இல்லையா. விபீஷணன் வந்து என்ன சொல்றான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே இல்லையா, நிவேதயது மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத்து மாம்சீபுரம், ஒரு தரித்திரன் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ராமனிடத்துல போய் தெரிவிங்க நான் வந்திருக்கேன், ஒரு தரித்திரன், ஒரு அரக்கனுடைய ஒரு தம்பி வந்திருக்கேன்னு சொல்லுவேன். என் பிராட்டியே அழைச்சிட்டு போனவன் வந்து கடத்திட்டு போனவனுடைய தம்பி வந்திருக்கேன், அத்தியந்த நீச்சன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ராமனிடத்துல போய் நான் வந்திருக்கேன்றது தெரிவிங்க ஒண்ணா இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு அரக்கனுக்கு கூட ராமனிடத்துல ஒரு ஈடுபாடு இல்லையா? எல்லாரும் எடுத்துட்டு இருக்கா, ராமனை பத்தி பேசாதவாளே கிடையாது இந்த லோகத்துல இல்லையா? கிரிட்டிசைஸ் பண்றவாளும் ராமனை நிறைய பண்றாள், புகழ்ந்து பேசுறவாளும் ராமனை நிறைய புகழ்ந்து பேசுறான் இல்லையா? ராமனை புகழாதவாள் யாருமே லோகத்துல கிடையவே கிடையாது. அதுவும் எந்த நம்ம ஆச்சாரியன் குரத்தாழ்வானே இருக்கட்டும், அவருடைய அதிமானுஷ ஸ்தவத்துல கூட இருக்கு ராமன, அதிமானுஷ சீல விருத்த சேஷைஹி அதிவிருத்த அமர விக்ரம பிரதாவைஹி அதிலஞ்சித சர்வலோக சாமியம் வரவே வரையே வைஷ்ணவ வைபவ அவதாரம். அதாவது இந்த அவதாரம் இருக்கு பாத்தீங்கன்னா, நீ மனுஷன் மனித ரூபத்துல வந்திருக்கக்கூடிய இந்த அவதாரம் எதற்காக மனித ரூபத்துலனா, ஆத்மானம் மனுஷன் மனுஷம் மண்யேன்னு மனிதர்களை போல வாழ்ந்து காட்டணும்ன்றதுக்காக வாழ்ந்து காட்டணும். இது அழகா சொல்லுவார் இல்லையா? ஒரு மனிதன் கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் வித்தியாசம் சொல்றது உண்டு. வால்மீகி ராமாயணம் ஒரு தெய்வம் மனிதனாக வந்து அவதரித்ததுன்னு சொல்றாளாம், அதே ஒரு கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய ராமன் ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு தள்ளப்பட்டான்னு கம்பன் சொல்றான். பாருங்க, ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு தள்ளப்பட்டான்னா இப்படி வாழ்ந்து காட்டியிருக்கான் ராமன் இல்லையா? வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் வானொலியும் தெய்வத்தில் வைக்கப்படும் திருவள்ளுவர். அந்த மாதிரி ஒரு மனிதனா வாழ்ந்து அவர் தெய்வமாகவே வாழ்ந்து, ஒரு மனிதன் தெய்வ நிலைக்கு தள்ளப்பட்டான், அப்படித்தான் நாம வாழணும் இல்லையா? ஏதோ ஒரு போக்குல நம்ம வாழவே கூடாது இல்லையா? ராமனை போல நம்ம வாழணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். சாதாரணமா ஏனோ ஏனோ தானோ நம்ம வாழ்ந்தோம் லோகத்திலேன்னு இருக்கக்கூடாது, ராமனை போல வாழணும் இல்லையா? அதுவும் என் பின்னவன் பெற்ற செல்வம் எல்லாம் ஞான் பெற்ற செல்வம் என்றும், தம்பிகளுக்கு இப்படித்தான் விட்டு கொடுக்கணும் இல்லையா? நன்னா பாருங்க, ராமாயணத்தை நன்னா வாசிச்சு பார்த்தால் தெரியும், ஒரு ஜேஷ்ட புத்திரன்னா இப்படித்தான் இருக்கணும், ராமனை போல இருக்கணும். ஒரு மாட்டு பொண்ணு எப்படி இருக்கணும்னா சீதையை போல இருக்கணும். ஒரு தம்பிமார்கள் அண்ணனுக்கு தம்பிமார்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தால் பரத சத்ருக்ன லக்ஷ்மணால் போல இருக்கணும் இல்லையா? இப்படித்தான் வாழணும். அதனால்தான் நம்ம சொல்றோம், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாரணாய பக்தி பாஜாம் சுவாமி தேசிகன் இல்லையா? இப்படித்தான் வாழணும்னா அந்த ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கதாபாத்திரங்களை பார்த்தாலே நமக்கு அப்படித்தான் வாழணும்னு தோணும் இல்லையா? அதுதான் ராமாவதாரத்தோட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இல்லையா? இந்த ராமாவதாரத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறப்பவும் அவர் என்ன பண்ணாருன்னா, சமுத்திரராஜனை சரணடைஞ்சப்போ சமுத்திரராஜன் வரவே இல்லை, சமுத்திரம் சோஷயிஷியன்னு அவர் கோபப்பட்டப்போ அவன் சமுத்திரராஜன் ஓடி வரான். அந்த சமுத்திரராஜன் ஓடி வந்து அந்த அவனுடைய அம்புகளால் அவன் எப்படி அந்த தகர்த்து எடுத்தானோ எல்லா தீங்குகளையும், அதே மாதிரி நமக்கு எந்த நிலையிலையும் நாம சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மியத்தி ராகவ அபயம் சர்வபூதேபியகந்த சகிருதேவ பிரபன்னாய, ஒரே ஒரு முறை தவனடைந்த அவனை சரணடைந்தவனுக்கு கூட சர்வலோக சரண்யனா இருக்கக்கூடிய அவன் நமக்கெல்லாம் நல்ல விஷயத்தையே கொடுப்பான், நமக்கெல்லாம் நல்லதையே பண்ணி கொடுப்பான்றது சுவாமி தேசிகனுடைய ஒரு அபிப்பிராயம். இந்த ஸ்லோகத்தினால ராமாவதாரத்தை பத்தி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.